கரவைகள் சென்று காலம் குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாக் க்ஷமாம் கருணயா கமலாநிவாண்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுத்தமுத்போத்யகிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம்ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அஸ்மத் குருப்யோ நம. ஏ ஐப்பாடி பெண்களே, உங்களுடைய அபிசந்தி இவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியாது. நாம் தருவது உமக்கு பிரயோஜனமாக இருக்கு என்று கருதுவீர்களேயானால் நாம் அதை உமக்கு கண்டிப்பாக தருகிறோம் அப்படின்னு எம்பெருமான் அவளுக்கு பிரதிஜை பண்றான். இதை கேட்டு சந்துஷ்டர்களான அந்த ஐப்பாடி பெண்கள் முதற்பாட்டிலே எத்த சொன்னாலோ அந்த பிராப்திய பிராபகங்களை இனி வருகின்ற இரண்டு பாட்டாலே, அதாவது கறவைகள் பின் சென்று என்ற பாசுரத்திலும் சிக்கம் ஜிருகாலே என்ற பாசுரத்திலும் அதை எம்பெருமானிடத்திலே விஞ்ஞாபனம் பண்ணிக் கொள்கிறார்கள். அதிலே இந்த கறவைகள் என்ற பாசுரமானது ஒரு உபாய, அதாவது நாம் சரணாகதி பண்ணிக்கிறோமே அதனுடைய விவரணமாக அமைந்தது என்று நம் பூர்வர்களுடைய ஒரு கருத்து. கறவைகள் பின் சென்று பசுக்கூட்டங்களின் பின்னே போய், ஞானேன ஹீனஹா பசுபிச்சமானஹான்னு பிரமாண வச்சனம் இருக்கு. அதனால எங்களுடைய அறிவு கேடும் அப்படிதான். அதுக்கு நிதர்சனமான பசுக்கள். பசுக்கள் எப்படி அறிவிலிகளோ நாங்களும் அதே போல் அறிவிலிகளே. சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகுதன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என்னுடமையையும் உன் சக்கரப் பொறியற்றிக் கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன் இனியந்திருக்குறிப்பேன். அங்கே அந்த எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் பண்றதுக்காக அந்த சங்கர் சக்கர லாஞ்சனம் சமாஷணம்னு சொல்றாளே, அதுதான் முக்கியமானது. அதை பண்ணிட்டு அந்த நின் அருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பேன்னு அந்த தங்களுடைய ஆக்கிஞ்சன்யத்தை பறக்க வெளியிடுகிறார்கள். இவாளுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்குன்னா, குளித்து மோந்தனலை ஓம்பும் குறிக்கொள்ளந்தனமைதம்மை ஒளித்திட்டேன் என்கனில்லை நின்கணும் பத்தனல்லேன் கழிப்பது என் கொண்டுரம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அளித்தன கருள் செய் கண்டாய் அரங்கமான கருளானேன்னு திருமாலையில அந்த திருவரங்கனை எப்படி திருவடி தூதாரோ தொண்டரடிப்புடியாழ்வார், அப்படி இவர்களும் அந்த கண்ணனுடைய திருவடியை தொழுகிறார்களாம். அதுவும் நோற்ற நோன்பிலேன் உன்னறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொன்னு மாற்றகின் என்னிலேன் அரவினையம்மானே சேற்று தாமரை சென்னொழு மலர் சிறீவரவங்கரநகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிக இல்லேனங்கேன்னு அஞ்சாம்பத்துல ஏழாம் திருவாய் மொழியில எப்படி நம்மாழ்வார் சாதிச்சாரோ அதே ரீதியில இந்த இடக்கை வழக்கை தெரியாத ஐப்பாடி பெண்கள் அவ என்ன பெரிய தபஸ் பண்ணாளா, கிருஷ்ணனை தன்னோட அளவலாகும்படியாக வைப்பதற்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணா. அத இந்த விஷ்ணு புராணத்துல ரொம்ப அத்தியற்புதமா பராசரர் காண்பிக்கிறார். சோகம் தே தேவ தேவேச நாச்சநாதௌ ஸ்துதௌனச சாமத்யவான் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமேன். ஹே தேவாதி தேவனே, நித்திய சூரியனுக்கெல்லாம் தலைவனே, உன்னுடைய ஸ்துதியிலேயும் எங்களுக்கு கிஞ்சித்தும் சாமர்த்தியமில்லை. குழந்தானெத்தனையும் பிறந்தே பிறந்தை தொழிந்தேன், நலந்தான் உண்ணுமிலேன், நல்லதோரறம் செய்துமிலேன், நிலந்தோய் நீழ்முகில் சேர் நெறியார் திருவேங்கடவா, அலந்தேன் முன்னடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளேன். இப்படி ஞானஹீனர்களான நாங்கள் உன் திருவடிவாரத்திலே வந்து அடைந்திருக்கிறோம், எங்களை நீ ரக்ஷணம் பண்ணுவாயாக அப்படின்னு இவாள்லாம் பிரார்த்திக்கிறா. அது எப்படி இவாளுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்குன்னா, அது தலை குளிச்சா உடம்பு குளிக்க மாட்டா, உடம்பு குளிச்சா தலை குளிக்க மாட்டா, இப்படி அவ அனுஷ்டானம். சரி, இப்போ எப்படி ஆளவந்தார் தன்னுடைய சரணாகதியை பிதாமகரான நாதே முனியை முன்னிட்டு பண்ணாரோ? கிருதிமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகிருஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாத முனிம்பிலோக்கிய பிரசீதமத்வத்தம சிந்தயித்வான் நதர்மனிஷ்டோதிஷாத்மவேதி நபக்திமான் சச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யததிஷரண்ய தொத்பாதமூலம் சரணம் பிரபத்யேன். அப்படியும் தன்னை ரொம்ப நிச்சயானம் பண்ணிக்கிறார். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சுவாமி தேசியன் பண்ணாரே, அந்த மாதிரி இது திருமாலையில தொண்டை புடியாழ்வாரும் அதி அற்புதமா சாதிக்கிறார். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சிரத்தினால் சக்கரம் நோக்கி தீவிழி விழி வந்தாளா, புனத்துழாய் மாலையாரே பொன்னிதோல் திருவரங்கா, எனக்கு நிகதி என் சொல்லாய் என்னையாளுடைய கோவேன். சரி, நாங்களோ இப்படி ஆதரவில்லாமல் பராதைகளான இந்த ஐப்பாடி பெண்கள், சாஸ்திரமும் தெரியாது, எம்பெருமான் திருவடியில எப்படி சரணாகதியா பண்றதுங்கிறதும் தெரியாது, எங்களுக்கு எம்பெருமானே ஒன்ன விட்டா பற்றத்துக்கு ஒண்ணுமே இல்லை. பற்றேல் ஒண்ணுமிலேன், பாவமே செய்து பாவியானேன், மற்றேல் ஒன்னறியேன் மாயனே எங்கள் மாதவனே, கல்வேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வேங்கடவா, அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளேன். அந்த பெரிய திருமொழி முதல் இதிலே ஒன்பதாம் பத்தில் எப்படி கலியன் திருவேங்கடமுடையான்ட்ட பிரார்த்திக்கிறாளோ அதே மாதிரி இவாளும் பிரார்த்திக்கிறாளாம். சரி, நாங்க கறவைகள் போல எங்களுக்கும் ஞானம் கிடையாது, ஆனா பண்ண காரியம் நாங்க என்ன தெரியுமோ, கறவைகள் பின் சென்று நாங்கள் தேவரீரை பெறுவதற்கு குருகுலவாசம் பண்ணினோம்ன்றாளாம். என்ன குருகுலவாசம்? எங்களை பார்த்தால் அந்த பசுக்குள் வசுதாதிகளுக்கு மேலே நாங்கன்னு சொல்லிக்கிறார். ஆகார நித்ரா பய மைதுனங்களிலே அந்த அநீத்தங்களாயிருக்கும் பதார்த்தங்களை ஆச்சாரியர்களாக வரித்தோம். அதாவது பசுமாட்டியே எங்கள் ஆச்சாரியனா நாங்கள் வச்சுட்டோம். அறிவு கேட்டுக்கு தலையான அந்த கண்ணுகள் முன்னே ஓட அதனுடைய மேலிருக்கிற பாசத்தினாலே அந்த கறவைகளெல்லாம் பின்னே ஓட நாங்கள் அதுக்கு பின்னாலே போவோம். சரி, கறவைகள் பின்னு நாங்க போறோமே, நாங்க சென்றடையும் இடமாவது ஒரு பெரிய திவ்ய க்ஷேத்திரமோ இல்ல கோவலூரோ சால கிராமாதிகளோ அயோத்தியோ மதுரையோ கோயில் திருமல பெருமாள் கோயின்றாலே அந்த மாதிரி ஒரு திவ்ய தேசமோன்னா அதுதான் இல்லை. என்ன பண்ணோம், காணம் சேர்ந்து பசுக்களுக்கு புல்லும் நீரும் எங்க சமர்த்தியா கிடைக்குமோ அப்படிப்பட்ட அந்த இடம் தேடி காட்டுக்கு போனோம். சரி, காட்டுக்கு போனோன்னே இந்த தீர்த்தாடனம் போறவா காட்டுக்கு போறா பாருங்க, அப்போ அந்த தண்டகாரண்யத்துக்கு போனோமா இல்ல நைமிஷாரண்யத்துக்கு போனோமா இல்ல பத்ரிகாரண்யத்துக்கு போனோமான்னா அந்த மாதிரி காட்டுலாம் போல அதெல்லாம் சத்துக்கள் வத்திக்கிற இடம், அங்கெல்லாம் நாங்க போயிடுவோமா என்ன? ஒரு விசேஷமும் இல்லாத அந்த காட்டுக்கு நாங்க போனோம். சரி, கோசம்பரக்ஷணத்தை வர்ணாசிரமத்தில் வச்சுக்கலாம், ஏன்னா நீங்கள்லாம் இடையர்கள், அப்போ மாட்டு பின்னால தான் போனோம். நீங்கள் வைசியர்களாகையாலே வானப்பிரஸ்தாசிரம ரிஷிகள் காடுகளிலே சென்று தபஸ் பண்றதை போல நீங்களும் தபஸ் பண்றதுக்கு காணத்துக்கு போனேன்னு வச்சுக்கிறேன்னா, இல்ல இல்ல காட்டுல போய் தபசா பண்ணும், காணம் சேர்ந்து உண்போம், அங்க போய் நான் கொட்டிப்போம் திம்போம். அது எப்படி திம்போம் தெரியுமா, புழுதி வேர்வை இதெல்லாம் அப்படியே உடம்புல படிஞ்சிருக்கும், அத குடிச்சு விட்டாது நல்லா தீர்த்தா மாதிரி ஸ்நானம் பண்ணியாவது சாப்பிடுவோமானா அதுவும் மாட்டோம். சரி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது நியமமாவது நாங்க வச்சுட்டு இருக்கோம்னா இல்ல, ஏன்னா ஏகஸ்வாத்து நபுஞ்சீதன்னு இருக்கு. அப்போ இன்னொருவருக்கு கொடுத்துட்டாவது சாப்பிடுவோமானா அப்படி மாட்டோம். நாங்க கொண்டு வந்தத நாங்களே ஒவ்வொருத்தரும் எதை கொண்டு வந்தோமோ அத்தையே சாப்பிடுவோம். சரி, இன்னொருத்தருக்கு கொடுத்தாராவது கிஞ்சித் புண்ணியம் இருக்கும், அந்த மாதிரியும் நாங்க இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டோம். சரி, குடிச்சுட்டு சாப்பிட்டாலாவது ஸ்நாத்வா புஞ்சித்தன்னு சாஸ்திரம் சொல்றே, அது ஒரு தர்மமா எடுத்துக்கலாம், அந்த தர்மத்தையும் நாங்க பண்ண மாட்டோம். அப்புறம் நின்றுகின்றே சாப்பிடுவோம், போயிண்டே நடந்துகின்றே சாப்பிடுவோம். எப்ப எப்படி எல்லாம் சாப்பிடப்படாதுன்னு சாஸ்திரங்கள்ல விதிச்சிருக்கோ அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம் நாங்க. அப்புறம் பசுக்கள் அது அசபோடாத இருந்தாலும் கூட நாங்க வயிறு முட்டை சாப்பிடுவோம். சரி, உச்சிஷ்டம் அதாவது எச்சில் பார்க்க மாட்டோம், அபோக்யம் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல வீச்சிருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால எச்சலை சாப்பிடுவோம், சாப்பிடக்கூடாத சாப்பிடுவோம், எடக்கையால சாப்பிடுவோம், பல கையால் தான் சாப்பிடணும், ஆனா நாங்க எடக்கையால் கூட சாப்பிடுவோம். இப்படி இருக்கிறது எங்க தர்ம அனுஷ்டானம். ஆனா உனக்கு இஷ்டமான பசுக்கள், இஷ்டமான பசுக்களை இனிது மாதிரி நீரூட்டின்னு அன்றாள் சாதிக்கலையா, அந்த மாதிரி அதன் பின்னே போவது ஒன்றே நாங்கள் செய்யும் கர்மயோகம். அதுதான் நாங்க பண்றதான பெரிய மகோன்னதமான பாகவத கைங்கரியம்னு சொன்னாலாம். அறிவொன்னுமில்லாத நாங்க அந்த எடக்கை வழக்கை தெரியாதவர்கள்னு உனக்கே தெரியும், அதை இப்பொழுதுதான் அறிவில்ல, அதை விட்டுடுவோம். பூர்வ ஜென்மத்திலாவது விதிராதிகளைப் போலவும் சபரி போலவும் ஜென்மாந்திர சுகிருதம் எங்களுக்கு இருக்கான்னா அதுவும் இல்லை. பகவத்ஞானத்துக்கு அடியான ஆத்ம ஜானமும் எங்கள்கிட்ட கிஞ்சித்தும் இல்ல, தத் சாதனமான அந்த எம்பெருமானாகிய உன்னிடத்தில் பக்தியாவது இருக்கான்னா அதுவும் இல்லை. பக்திஷ்ச ஞான விசேஷான்னு சொல்றாளே, அதெல்லாம் எங்கள்கிட்ட எதுவும் கிடையாது. இப்படி இருக்கிற எங்களுடைய சுரூபமும் நல்லதொரு உபாயமே என்ற எண்ணம் கிஞ்சித்தும் எங்கள்கிட்ட கிடையாது. ஆய்குலம், இப்போ இந்த ராவணன் துர்வர்த்தன் என்பதற்கு எது அடின்னா அந்த ராட்சசன் சொல்றார், ஏழை ஏதலன் என்பதற்கு கீழ்மகன் என்பது அடி. அதே போல அறிவில்லாமைக்கு ஆய்குலம் அடி. இப்படிப்பட்ட நீச்சரான நாங்கள் எங்கள் குலத்திலே உன்னை பெற்றதனாலே பரம பவித்ரர் ஆகானோம். உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ வந்து ஹே கிருஷ்ணா எந்த குலத்துல பிறந்தியே, தேவி வசுதேவருக்கு மகனாக பிறந்தும் கூட இந்த ஆய்ப்பாடியை நீயாகவே விரும்பி தேர்ந்தெடுத்து கோகுலத்துக்கு யசோதையின் மகனாக அல்லவோ வந்தாய், அதனாலே உன்னை பெற்ற புண்ணியத்தை யாம் உடையோங்கிறத தவிர வேற எந்த புண்ணியமும் எங்களுக்கு இல்லை. வையமெல்லாம் பெறும் வார்கடல் வாழும் மகரக்குழை கொண்டு வைத்தேன், வெய்யவே காதில் திரிய இடுவன் நீ வேண்டியதெல்லாம் தருவன். உய்யாயர் குலத்தினை தோன்னிய ஒன்சுடராயர் கொழுந்தே, மையன்மை செய்து இளவாச்சியருள்ளத்து மாதவா மாதவனே இங்கே வாராயின்னு பெரியார் சாதிச்சாரே. அந்த மாதிரி இந்த ஊரு ஆச்சார அனுஷ்டானமும் இல்லாத ஆய்குலத்துல நீ வந்து பிறந்தியேடாப்பா. நின்னிலங்கு முடியினால் இருபத்தோரு கால அரசுகளை கட்ட வெண்ணினேள் முழுவாவியன் யார முன்படைத்தாய், இன்னும் வாயர் குலத்தை வீடு உய்ய தோன்றிய கருமாணிக்கச் சுடர் நின்பன்னால் மணிவேபடுவோம் என்று மோச்சியோமே. நீ பண்ற அத்தனை தீம்பையும் பொறுத்து கொண்டோமே கிருஷ்ணா, அது ஏன் தெரியுமா, நீ எங்கள் குலத்திலே வந்து உதித்தாயே, அதனாலே. இப்போ நித்திய சூரியெல்லாம் பெருமாளை ஜோடின்னு இருக்கா, ஏன்னா தைத்திரிய பிரிவுலி சொல்றது இந்த அன்னம் பிராணன் மனசு விஞ்ஞானம் இதெல்லாம் சொல்லிட்டு ஏகமானந்தமயமாத்மானமுபசங்கிரம்ய இமான் லோகான் காமான் நீ காமரூப்யனு சஞ்சரன் ஏதத் சாமதாயம் ஆஸ்தே ஹாவு ஹாவு ஹாவு. புண்ணியம் யாமுடையோம் புண்ணியானாமமி புண்ணியோசவுன்னு உன்னை பெறுவதற்கு புண்ணியம் அல்லவோ நாங்க பண்ணியிருக்கோம். ஏன்னா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் நாளே அகோபாகியம் அகோபாகியம் நந்தகோப விரஜோபசாம்னு சொல்றாளே, அதனாலே இந்த ஐக்குலத்திலே நீ தோன்றியம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் நாங்க பண்றோம். அதே குலத்துல நாங்களும் பிறந்திருக்கோமே, அது பெரிய புண்ணியம் இல்லையா? என்னோ அன்பு நோக்காள்களோ இவனை பெற்றவையருடையாள்னு எங்க ஐச்சியலோத்தியான யசோதைக்கு எவ்வளவு பெரிய பட்டம் கிடைச்சது. குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, அது இல்லை குறை இல்லை குறை ஒன்று இல்லை குறை ஒன்றுமில்லைன்னு எங்களுக்கு இவ்வளவு குற்றம் எங்க மேல சொன்னோமே அண்ணி. ஓயே எம்பெருமானே, உன்னுடைய குணபூர்த்திக்கு குற்றம் நாங்கள் இது வரைக்கும் சொன்னோமா? உன்னுடைய குணபூர்த்தி என்னோ எங்களுடைய புண்ணியம் இல்லாம எல்லாம் போக்கி ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கிறது. சமாதிக தரித்திரனான இழவு தீர்ந்து இங்கு நீ வந்து பிறந்து உரநிலை அப்புண்டு அர்ஜுனனுக்கு தேர் சாரதியாகி பாண்டவர்களுக்காக தூது போய் ஒத்தாரை நிக்காற இளையாய மாயமாயான்னு உன்னை எல்லாரும் சொல்றாளே, அந்த குறையெல்லாம் நீ போக்கின்றது எதனால? எங்க கோகுலத்துல வந்து பிறந்ததுனால தானே. ராமாவதாரத்தில பட்டாபிஷேகம் குறையோட இருந்துதான். ஏன்னா அந்த வசிஷ்டர் ராமனுக்கு முடிசூடியது இந்திர பட்டாபிஷேகம் போல இருந்ததுன்னா, ஆனா அந்த இந்திரனே சாட்சாத்தா நேரா வந்து இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சானே, அதனால ஏ கோவிந்தா உனக்கு ஒரு குறையும் இல்லை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, எங்களை ரட்சிக்க வேணுங்கிற உன்னுடைய அபிமதத்திலும் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அந்த கிருஷ்ணனை உத்கோஷிக்கிறாள். ஞானம் சக்திக்கும் ஒரு குறைவும் இல்லை, மாம் ஏகம் என்று அவன் திருவாக்கன்னோ அயர்வரும் அமர்களுக்கு அதிபதியானவன் இங்கே கோகுலத்தில் இருந்து பிறந்தானே. ஏன்னா ஒரு உறவு ஏற்படுறதே எங்களுக்கு, உன் தன்னோடு உறவேல் நீ உயிரப்பா நாங்கள் உனக்கு உடல், நீ எங்களுக்கு சரீரி நாங்கள் உங்களுக்கு சரீரம். அப்போ அந்த சரீர சரீரி சம்பந்தத்தை நீ எங்களுக்கு கிருஷ்ணனாக இடைக்குளத்திலே பிறந்தமையாலே எங்களுக்கு நீ உறவில்லையா? சரி, நீ தாரகன் நாங்கள் தரிக்கப்படுபவர்கள், நீ நியந்தா நாங்கள்லாம் நியாமக வஸ்து, நீ சேஷி நாங்களெல்லாம் உனக்கு சேஷபூதர்கள். இந்த சம்பந்தம் இருக்கே இதை நீ நினைச்சாலும் ஒழிக்க முடியாது, நாங்களா வாண்டான்னா கூட எங்களாலையும் ஒழிக்க முடியாது, ஒழிக்க ஒழியாது. இதனாலே நாராயண சித்தார்த்தத்தை பகுவிதமா சொல்றாளாம். இன்னாக நாளையேயாக இனி சிறிதும் நின்னாக நின்னருள் என்பாலதே நன்னாக நான் உண்மையன்றியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்ன நீலை கர்மகுந்தர் வந்தாதி ஏழாவது பாசுரமா. அப்படி இவாளும் சொல்றாளாம். எப்படி பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தார்போ உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் அப்படின்னு என்னையும் முன்னிருட்டேன் உன்னையும் என்னுள் வைத்தேன் என்னப்பா எடிகேசா என்னுயிர் காவலனேன்னு அந்த சென்னியோங்கில சாயிச்சாரே பெரியாழ்வார். அந்த மாதிரி உன்னை பெற்றோம், அதனாலே உன்னுடன் எங்களுக்கு இருப்பதான உறவு நீ நினைச்சாலும் ஒழிக்க முடியாது, அதை நாங்க நினைச்சாலும் ஒழிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டாலும் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்றகனா கண்டேன் தோழினான்னு சொல்றா. மாமியார் மக்கள்ங்கிறதும் ஆழ்வார் திருவாக்கு, கோவர்தனம் எடுத்த பின்பு பயந்த கோபர்களை பார்த்து கிருஷ்ணன் சொல்றான், நாகம் தேவஹா நகந்தர்வஹா அகம் இ சர்வம் அஜ்ஞானாம் போக்தாச மத் சம்மம் தேனலஜாத்தே தகம் பந்ததியவ்யக்தாம் அகம் போபாந்தவஹான். அடே, அந்த கோவர்தன யக்ஷனோ கந்தர்வனோன்னு அதுகளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்து கிருஷ்ணன் விட்டு தூர தள்ளி நீ இந்த ஆய்ப்பாடி இடைச்சிறுவர்களும் இடைச்சிறுவளும் நிற்கிறா. அப்போ இல்ல, நான் உங்களுக்கு உறவில்லையோ நான் எங்களுடைய பந்து இல்லையோன்னு கிருஷ்ணன் சொல்றானா, அப்படி அவ்வளவு அன்புடையவன். அதனாலே அன்பினால் பிரேமாந்துறை குறை கொள்வது என்றது என்னைக்கும் கூடாது. ஒரே படுக்கையில படுத்து கைப்பட்டது கால்பட்டதுன்னு சொன்னா எப்படி அது குற்றமோ, அதே மாதிரி அந்த அன்பினாலே நாங்கள் பண்ணதை நீ ஒரு குற்றமா நினைச்சிக்காதே. சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே. இந்த கோவிந்த பட்டாபிஷேகமான பின்பாடு அந்த சிறுபேர் சொல்லுவோமா நாங்க? சிறுபேர்னா என்ன அப்படின்னா நாராயணன். பெரிய பேர் என்னன்னா கோவிந்தன். நாராயணன் எம்பெருமான் சொன்னா அது சின்ன பேரை சொல்லி அழைக்கிறதான். பெரும்பேரை சொல்லணும்னா அவாளுக்கு ஒஸ்தி கோவிந்தன், அதனால கோவிந்தன் சொல்வாராம். இந்த சகஸ்ரநாமம் துவாசாட்சரம் தொடக்கமாக பெரும்பெயர்களெல்லாம் எட்டெழுத்தையும் கண்டவாறே சுருங்கியது அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு தீவிரமான கொள்கை. எட்டு மெட்டு மெட்டுமாயோர் ஏழு மேழு மேழுமாய் எட்டு முன்னு முன்னுமாகி நின்மாதி தேவனே எட்டினாய பேதமோடு ரஞ்சி நின்னவன் பெயர் எட்டெழுத்து மோதுவார்கள் வல்லவாணமாளவே அப்படின்னு திருச்செந்தவிரத்திலே ஆழ்வாருடைய அனுசந்தானம். அனாதிகால கர்ம பிரவாகத்தினால இந்த பகவதபச்சாரம் பாகவதபச்சாரம் அசஹ்யாபச்சாரம் நானாவித அனந்தபச்சாரங்கள் ஆரப்த காரியம் அனாரப்த காரியம் கிருதம் இயமான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதக்ஷமஸ்வன்னு பாஷ்யக்காரர் சரணாகதி கத்தியத்திலே பிரார்த்திச்சுண்டாரே, அந்த மாதிரி நாங்களும் இங்கே பாகவதோத்தரமெல்லாம் பேய்ப்பெண்ணேன்னு கூட்டோம். ஊமையோ செவிடோ அனந்தலோ ஏமப்பிருந்தியில் மந்திரப்பட்டாளோன்னு கூட்டோம். நானாதாயினோ மாவுடையாயினோ பண்டே உன் வாயறிதும்னு இப்படி பாகவதோத்தமால பரிகாசமா சொன்னதுல எவ்வளவு அபச்சாரம் எங்களுக்கு. சீரி அருளாதே, இதெல்லாம் கேட்டுட்டு என்னுடைய பாகவதோத்தமனோட பார்த்து இப்படி எல்லாம் சின்ன பேர் சொல்லியா நீங்க கூப்பிட்டேன் இப்படியா என்ன அவளெல்லாம் பரிகசிச்சேன்னு என் மேல கோபப்படாதப்பா. எங்க மேல சீர வேண்டும்படி க்ஷமை இருக்க எப்படி அருள்வதுன்னு பகவான் கேட்டானா. அப்போ நாங்க புருஷகார பூதையான அந்த நப்பின்னை பிராட்டியை அவலம்பித்துக் கொண்டு முன்னிட்டு கொண்டு உன் திருவடிவாரத்திலே வரோம். அப்போ பகவன் நாராயண அபிமதானுரூப சுரூப ரூப குணபரி ஐஸ்வர்ய சீலாவத்திய அனவதிகாசி அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயணீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யேன்னு அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டு உன் திருவடியிலே இப்போ நாங்க பிரபத்தி பண்றோண்டாப்பா அப்படின்னு அந்த பிராட்டியும் எங்களுக்கு அஸ்துதே சர்வம் சம்பத்தியதேன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டா. அதனால சீரி அருளாதே, சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டதுனாலே பாகவதோத்தமாலே உனக்கு சீற்றம் வேண்டாம்னா. திருக்குழந்தை ஆண்டவன் இந்த சீரி அருளாதேக்கு அத்தி அற்புதமா ஒரு சொல்வர். ஸ்கூல்ல காலேஜில் அவனோட படிச்சவன் ஒருத்தன், அவன் எங்கேயோ தூர தேசத்தில் போய் ரொம்ப நாளாச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இவன் அவன் பார்க்குறான். அவனு இவனுக்கும் உங்க கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகள் இருக்கு, அவனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகள் இருக்கு. பார்த்த உடனே எங்காத்துக்கு சாப்பிட வாடான்னு கூப்பிடுறான். அவன் எனக்கு இங்கே வேலை இருக்கு அங்கே வேலை இருக்கு, நான் வந்திருக்கிறதே 10 நாள் லீவு தான், எத்தனை பேர் பார்க்கணும் லீவ், எனக்கு இது இல்லைடா உன்னை பார்த்ததே எனக்கு சந்தோஷம், நீ என்னை தப்பாக நினச்சிக்காதேன்னா. எங்காத்துக்கு மட்டும் நீ வரல, வந்து ஒரு வாய் சாப்பிடலை, உன்னை கமாடி கொஞ்சம் போட்டுருவேன்னு உரிமையோட சொல்றான். அப்போ அருளுவதற்காக சீருகிறான். ஏன்னா அவனுக்கு சாப்பாடு போட்டு அந்த ரொம்ப நாள் பழகின அந்த நண்பனோட அளவலாகணும், அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் தனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவனை நம்ம தங்காத்துல சாப்பிட சொல்றதுக்காக எங்காத்துக்கு மட்டும் நீ வந்து சாப்பிடலன்னு சொன்ன கொன்னே போட்டுருவேன்றான். அப்போ அதுதான் சீரியருளன்னு சாதிப்ப. அப்படி இந்த உரிமையோட சொல்றதுக்கு அது சீரியருள். இறைவா நீ தாராய் பறை, உன்னுடைய பரதத்துவத்தை எல்லாம் காட்டாது, எங்களுடன் உறவு கொள்ள கோகுலம் வந்த ஹே கிருஷ்ணா நீ அல்லவோ இறைவன், அந்த கிருஷ்ணன் அல்லவோ இறைவன்னு அங்கே அவனை இறைவா நீ தாராய். ஏதோ இத்தனை காலம் உன்னை எங்களோட இருந்து வந்து நினைச்சுன்னு நாங்க எத்தனையோ ஒன்னெல்லாம் இந்த மாதிரி கிருஷ்ணா இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு கோவி சொல்லிருப்போம், என்னென்னமோ பண்ணிருப்போம், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதரா. இறைவா நீ தாராய் பறை, இந்த பறைங்கிறது சங்கேத சொல்ல வாழ்க்கு, அதாவது மோட்சத்தை சொல்றது பறைங்கிற சப்தத்தினால சொல்லுவா. அது இடையர்களுக்காக அங்க எங்களுக்கு அந்த பறைங்கிற சம்பட்ட வாத்தியத்தை கொடுங்கிற மாதிரி அவளுக்கு தெரியணுங்கிறதுக்காக இறைவா நீ தாராய் பறைன்னா. பெரியாழ்வார் என்னுடைய திருமொழியிலே அஞ்சாம்பத்துல முதல்லேயே சளக்கு நாக்கொடுகுங்கவி சொன்னேன் சங்கு சக்கரம் ஏந்தும் கையானே பிழைப்பராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் நன்னே விழிக்கும் கண்ணிலே நின் மக்களால் வேறொருவரோடு என் மனம் பற்றாது உழைக்கு ஓர் புள்ளி நிகையன்னு கண்டேன் ஊழியேருலகுண்டு விழுந்தானேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. அதனால எங்க மேல குற்றத்தை எல்லாம் பார்க்காதே, நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு, எங்களுக்கு பறையை கொடு அப்படின்னு இந்த அந்யாபதேசத்தில் ஒரு அர்த்தத்தை வச்சுக்க வேண்டியது. இன்னுமே சுவாபதேசமான அர்த்தம் இதில். இது ரெண்டு விதமான நிர்வாகம் பெரியவா பண்ணிருக்கா. இது கறவைகள்ங்கிறது ஞானஹீனரான சம்சாரிகளான நாமே கறவைகள். பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஐக்குலம். ஞானம் அதன் விசேஷமான பக்தி, இது எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. ஆய்குலம்ங்கிறது பக்தியோகம் அனுஷ்டிக்க முடியாததான குலம். ஏன்னா இவ யாதவர்கள் வைசிய குலம், அவளுக்கு பக்தியோகம் அனுஷ்டிக்க அதிகாரம் இல்லை. அப்படி அதிகாரம் இல்லாத ஆய்குலத்திலே பிறந்தவர்கள். பிறந்த உந்தன்னை எங்கள் குறதீர எங்கள் குலத்திலேயே நீ வந்து எங்களோடையே பிறந்தையே, அப்படிப்பட்ட ஒன்ன நாங்க இப்ப நினைக்கிறோண்டா நீதான் புருஷோத்தமன்னு. குறை ஒன்னுமில்லாத கோவிந்தா, தோஷத்தை எல்லாம் பொருட்படுத்தாததான உன்னுடைய வாத்சல்ய குணத்துக்கு தோற்று இப்பொழுது இந்த கோவிந்த நாமத்தை நாங்கள் பாடுகிறோம். உன் தன்னோடு ஒழிக்க ஒழியாது. இது இந்த சரீர ஆத்ம சம்பந்தத்தை சொல்றது. இப்போ ஆத்மா விட்டு தனியா சரீரம் இருக்குமா, இல்ல இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா தான் தனியா இருக்க முடியுமா? ஒன்னோட ஒண்ணு ஒண்ணி போயிருக்காதோ, அதனால அந்த எப்படி அந்த உறவானது ஒழிக்க ஒழியாதோ, அந்த மாதிரி தாசபூதர்களான எங்களுடைய உறவு சுவாமியான உன்னிடத்திலிருந்து அதை ஒரு காலம் ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் சிறுவேரழைத்தனவும். அப்போ அறியாத்தனத்தினாலே நாங்கள் பாகவத விசாரப்பட்டிருப்போம், பாகவத விசாரப்பட்டிருப்போம், அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அது அன்பினுடைய மிக வெளிப்பாட்டினாலே வந்தது. இப்போ அன்பு எங்க ஜாஸ்தியா இருக்கோ அங்க விஷமும் ஜாஸ்தியா இருக்கும். எதனாலன்னா அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்கோடு, அது ஒன்னாதான் போகுமா. அதனால நாங்கள் அறிவிலிகளாலே அறியாத்தனத்தினாலே ஒன்னிடத்துல நிறைய அபிசாரத்தைப்பட்டுட்டோம். சீரி அருளாதே, சீராது அருள்னு அர்த்தம், அதாவது தண்டதனா இருக்காதே, நீ எங்களுக்கு தயையோட கிருபை பண்ணுன்னு சாதிச்சு. இறைவா நீ தாராய் பறை, ஹே சர்வேஸ்வரனே எங்களுக்கு மோட்சத்தை கொடுத்து எங்களிடமிருந்து அந்த கைங்கரியத்தை நீ ஸ்வீகரித்து கொள்ள வேணும்னு இந்த கறவைகள் பின் சென்று பாசுரத்தினாலே இந்த ஐப்பாடி பெண்களெல்லாம் எம்பெருமான் திருவடிவாரத்திலே சரணாகதியை பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது இங்கே நம் பெரியவர்களுடைய ஒரு முடிவு. அதுக்கப்புறம் இன்னொரு விதமான இது, கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துங்கிறதுனால இந்த சம்சாரத்திலே மூழ்கி ஞானம் அனுஷ்டானம் எதுவுமே இல்லாத நாங்கள் ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணோம், நீ என்ன சொன்னியோ கிருஷ்ணா டான்ஸ் ஆடுன்னா ஆடினோம் இல்லையா, நூண்டி அடின்னே அடிச்சோம், அந்த மாதிரி நாங்க நீ சொன்னபடி கேட்டோம். அதனால சரணாகதிக்கு முக்கியமான அம்சமான ஆனுகூல்ய சங்கல்பம் எங்கள்கிட்ட பரிபூர்ணமா இருக்கு. சரி, அறிவொன்றுமில்லாத நாங்க அகிஞ்சனாள் அனன்யகதி, ஒன்ன விட்டா எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. அதனால எங்களுக்கு அறிவை தானா அறிவு கிடையாது, அந்த இல்லாதனால நாங்க எங்களை அகிஞ்சனா பாவிச்சுட்டோம். கிருஷ்ணா ஒன்ன விட்டா வேற கதி இல்லை. அப்போ ஒரு பிரபன்னனுக்கு அவன் பிரபத்தி பண்றதுக்கு எதனால் அதிகாரம் வருதுன்னா, அவனுடைய அதான ஆகிஞ்சன்யத்தினாலும் அவனுடைய அனன்யகதி எம்பெருமானை விட்டா வேற கதியே இல்லைங்கிறதான அந்த அனன்யகதியினாலும் வருகிறது. அப்போ அறிவொன்னும் இல்லாதனால ஞானமில்லாதவன், ஞானமில்லாதவன் அது கார்பண்யத்தை சொல்றதான். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. அது எம்பெருமானே உன்னை விட்டு நாங்க ஒரு காலம் போகமாட்டோம், ஒழிக்க ஒழியாதுங்கிறதுனால அந்த மகா விசுவாசத்தை காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதேங்கிறதுனால அந்த பிராதிகூல வர்ஜனத்தை காட்டுறாளாம். தாராய் நீ தாராய் பறைங்கிறதுனால கோப்தூத்திர வரணும். இப்படி சரணாகதியினுடைய முக்கியமான ஐந்து அங்கங்களான ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல வர்ஜனம், மகாவிஸ்வாசம், அப்புறம் கார்பண்யம், கோப்தூத்திர வரணுங்கிறதான இந்த அஞ்சையும் இங்கே இந்த பாசுரத்திலே இந்த ஐப்பாடி பெண்கள் கிருஷ்ணனிடத்திலே காட்டியதாக நம் பூர்வர்களுடைய ஒரு கருத்து. இப்படி அகிஞ்சன அனன்யகதி சரண்யனான இந்த அதிகாரிக்கு ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோப்தூத்திர நிறுவனம்னு இந்த பஞ்ச அங்கங்களோட அந்த அங்கியான சரணாகதியை கிருஷ்ணனுடைய திருவடிவாரத்திலே இவாள்லாம் பண்றான்னு இந்த கரவைகள் பின் சென்றுங்கிற பாசுரத்துக்கு ஒரு உபாய அனுஷ்டானம் உள்ளதான பாசுரம் அப்படின்னு வச்சுக்கணும்னு பாகவதோத்தமெல்லாம் விரும்பி வேண்டி அமைகிறேன். சதமகமணி நீலாச்சாரு வல்லாரகஸ்தா ஸ்தனவரண மீதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அனகவினிதா வீராதிருஷ்டநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.